அழித்தரும் பிள்ளை யாரை கும்பிடுவோமே, அந்த ஆனை முகன் திருவடிகள் நம்பிடுவோமே. அழித்தரும் பிள்ளை யாரை கும்பிடுவோமே, அந்த ஆனை முகன் திருவடிகள் நம்பிடுவோமே. களமில்லா உள்ளத்தோடு வாழ்ந்திருப்போமே, மூன்று காலத்தையும் ஆழ்பவனை சார்ந்திருப்போமே. களமில்லா உள்ளத்தோடு வாழ்ந்திருப்போமே, மூன்று காலத்தையும் ஆழ்பவனை சார்ந்திருப்போமே. அழித்தரும் பிள்ளை யாரை கும்பிடுவோமே, அந்த ஆனை முகன் திருவடிகள் நம்பிடுவோமே. தெருவெல்லாம் வீற்றிருப்பவன், தினம் உழைப்போர்தம் குறைகளையே மாற்றி வைப்பவன். ஊர்தோறும் தெருவெல்லாம் வீற்றிருப்பவன், தினம் உழைப்போர்தம் குறைகளையே மாற்றி வைப்பவன். பார் முழுதும் பல வடிவம் ஏற்றிருப்பவன், பார் முழுதும் பல வடிவம் ஏற்றிருப்பவன். அழிப்பை நாகப்பள்ளியானின் மூத்த மருமகன், அழித்தரும் பிள்ளை யாரை கும்பிடுவோமே, அந்த ஆனை முகன் திருவடிகள் நம்பிடுவோமே. நமக்கு உலகம் என்றவன், மந்திர ஆச்சார நியமங்களின் அப்பாற்பட்டவன். அன்னை தந்தைதான் நமக்கு உலகம் என்றவன், மந்திர ஆச்சார நியமங்களின் அப்பாற்பட்டவன். என்ன வைத்து கும்பிட்டாலும் ஏற்றுக்கொள்பவன், என்ன வைத்து கும்பிட்டாலும் ஏற்றுக்கொள்பவன். அரளி அறுக்க மாலை அருகம் உள்ளில் எழுந்து நிற்பவன். அழித்தரும் பிள்ளை யாரை கும்பிடுவோமே, அந்த ஆனை முகன் திருவடிகள் நம்பிடுவோமே. களமில்லா உள்ளத்தோடு வாழ்ந்திருப்போமே, மூன்று காலத்தையும் ஆழ்பவனை சார்ந்திருப்போமே. அழித்தரும் பிள்ளை யாரை கும்பிடுவோமே, அந்த ஆனை முகன் திருவடிகள் நம்பிடுவோமே. அந்த ஆனை முகன் திருவடிகள் நம்பிடுவோமே, அந்த ஆனை முகன் திருவடிகள் நம்பி.